யானை நதியோடு நடமாடி வருகவே கீசா வருகவே கைலாசா வருகவே அடியார்களின் பஜனை லயம் தரவே ஜோதிஷா வருகவே கண்ணாமலையானே ஜதியோடு நடமாடி வருகவே விளங்காத பதம் தூக்கியே அழகான சிவகங்கை சடையாடவே ஆதாரம் விளங்காத பதம் தூக்கியே அழகான சிவகங்கை சடையாடவே திரு அண்ணாமலை யானே ஜெகதீசா உந்தனலை பொங்கும் விழி தீபம் சுடராடும் ஒளியோடு அண்ணாமலை யானே ஜெகதீசா உந்தனலை பொங்கும் விழி தீபம் சுடராடும் ஒளியோடு ஈசா வருகவே டமருகம் கைகளில் டமடமக்க கைலை தாண்டவம் மையனை ஆடிவா தகிட தக தகிட ஜதிகளுடன் சைலமே சஞ்சலம் நீக்கிட ஆடிவா டமருகம் கைகளில் டமடமக்க கைலை தாண்டவம் மையனை ஆடிவா தக தகிட தக தகிட ஜதிகளுடன் சைலமே சஞ்சலம் நீக்கிட ஆடிவா பௌர்ணமி புன்னகை அதரங்களில் தேக்கி அபிநய கரமாடாடிவா வாழ்விலே பதிலாக அமையும் ஓர் அக்னி தாண்டவம் ஆடிவா ஈசனே அருணையின் எந்தையே இங்கு நீ கனலேந்தி ஆடியே வாவா ஈசிடும் திருசூலம் கரமதில் விளையாடும் கோலமுடனாடி நீ வாவா கோலமுடனாடி நீ வாவா குறை தீர்க்க அருணாச்சலாவா